శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్కృతి పర్యంతయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ నిబద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. ఇది సంప్రదాయం, సంశయం. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல போறோம். இப்போ ஒரு இன்னைக்கு ஒருத்தர் கேட்கற, நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி, பெரிய ஏகாதசி என்றெல்லாம் சொல்லி சொல்றோம். இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கிறதுன்றது. இப்ப நான் ஏகாதசியினுடைய மகத்துவத்தெல்லாம் இப்ப சொல்ல போறதில்லை. ஏகாதசி விரதம்ன்றது நித்தியம், நித்தியம் காமியம் என்று ரெண்டு விதமாக அனுஷ்டானங்கள்லாம் சொல்லப்படுகின்றன. ஒரு பலத்துக்காக செய்யக்கூடியவை காமியம்ன்றவை. ஏகாதசி விரதம், ஏகாதசி என்பது இன்னைக்கு விரதம் இருக்கிறதுன்றது இது நித்தியம், இது எப்பவும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது இதை காமியமாகவும் சிலதுன்றது உண்டு பண்றது உண்டு, இருந்தாலும் இது நித்தியத்துவமும் இருந்துருக்கு இந்த ஏகாதசிக்கு. ஏகாதசி விரதத்தும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னைக்கு ஏகாதசி விரதம் இருக்கோ அன்னைக்கு சக்தஸ்தன் நிருபத்ரவகான்னு சொல்லிருக்கு. உடம்புல சக்தி இருந்து ரோகம் இல்லாத இருந்ததுன்னாக்கா, நிருபத்ரவக உபதிரவம் இல்லாத இருந்ததுன்னாக்கா அவன் உபவாசம் இருக்கணும்னு சொல்லி சொல்ற. சரி, சக்தி இருந்தும் அவனுக்கு சுகரா இருக்கு, இதுவா இருக்கு, அவனால உபவாசம் இருந்தான்னாக்கா அவனால முடியாது, அனர்த்தம் வரும், சரீரத்துக்கு ஒரு சிரமம் ஏற்படும்னாக்கா அப்படிலாம் உபவாசம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சக்தசன் நிருபத்ரவகான்னு உபவாசம் இருக்கணும்னு ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த உபவாசம் இருக்க முடியாதவா என்ன பண்றது அப்படின்னு அடுத்த கேள்வி. உபவாசம் இருக்க முடியாதவா என்னன்னாக்கா, சில சில இப்போ இந்த உபவாசத்திலேயே 24 மணிக்காலும் கிட்டத்தட்ட 36 மணிக்காலும் ஆயிடும். தசமி இன்னைக்கு இது பண்ணவனாக்க, இன்னும் கேட்டா தசமி இன்னைக்கு ராத்திரியே கூட சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. தசமி இன்னைக்கு ராத்திரி, ஏகாதசி இன்னைக்கு முழுசா, அதுக்கப்புறமா துவாதசி தான் பாரணம் பண்ணணும், அது வரைக்கும் உபவாசம் இருக்கணும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கு. இருந்தாலும் தசமி இன்னைக்கு ராத்திரி உபவாசம் இருக்கிறதுன்றது குறவு, சில பேர் தான் அந்த மாதிரி இருந்துருக்க தசமி இன்னைக்கு சாப்பிடறதுன்னு வச்சுட்டு இருக்கோம் நம்ம. இப்ப இது முடிஞ்சு அந்த இதுலேருந்து வரைச்சே கிட்டத்தட்ட ஒரு 36 மணிக்காலும் நாம சாப்பிட முடியாதபடி இருக்கும். அவ்வளவு நாளை சாப்பிட முடியாத வாழ்க்கை போன போட்டோம், அதுல வரைச்சே ஏகாதசி இன்னைக்கு அஸ்தமன பர்யந்தம் சாப்பிடாத இருந்தா கூட அந்த ஏகாதசி உபவாச பலன் ஏற்படும் சொல்லிருக்கு. அதுவும் முடியாது போயிடுத்துனாக்கா, அகஸ்தல வந்து அந்த மத்தியானத்துக்கு அப்புறமா 12 மணிக்கு 1 மணிக்கு மேல அப்புறமா பலகாரம் பண்ணுவானாலும் அந்த முடியாத வாழ்க்கு அதுவும் அந்த உபவாச பலன் வரும்னு சொல்லிருக்கு. இந்த உபவாசத்துல உபவாசத்தை இந்த விரதத்தை மீறினதாக ஆகாததுன்றதுக்கு அவ்வரத கணம்னு சொல்றது. விரதத்தை போக்கடிக்காததாக இருக்கக்கூடிய சில வஸ்துக்கள், கிழங்குகள், மாவு, அப்புறமா பால், இந்த மாதிரி சில வஸ்துக்களை சாப்பிட்டோம்னாக்கா அது விரதத்தை, அதாவது முடியாததுனால உபவாசம் இருக்க முடியாததுனால பண்ணோம்னாக்க அது விரத பங்கம் வராதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இதுல இந்த மாதிரி ஏகாதசி மாதிரி இருக்கிறதுல அரிசி நிஷித்தம், அதாவது அரிசிய முழு அரிசியா சாப்பிடாத, உடச்சி சாப்பிடறதுன்றது ஒரு வழக்கம் இருக்கு. அந்த அரிசிய உபயோகப்படுத்துகிறத காட்டிலும் கோதுமையை உபயோகப்படுத்தினாக்கா பரவாயில்லன்னு அதுல இன்னும் விசேஷமா சொல்லிருக்கு. ஆகையால கோதுமை ரவைய கொண்டு எதனா நாம பண்றது, உப்பில்லாத சாப்பிடுறது, கிழங்குகள் பழங்கள் இதை சாப்பிடுறது, இதெல்லாமும் நம்மளால முடியா உபவாசம் முடியாத வாளுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஏகாதசி தினத்துல இந்த மாதிரி பகவன் நாம சங்கீர்த்தனம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணும். அத்தியனம் பண்ணவாளா இருந்தாருனாக்கா அச்சித்ரம் அஸ்வமேதத்தெல்லாம் சொல்றது விசேஷம், அதே மாதிரி ஆரண்யகத்தை சொல்றதெல்லாம் விசேஷம், வேதாந்த சிரவணம் விசேஷம், வேதாந்த பாடம் வாசிக்கிறது, வேதாந்த காலக்ஷேபம் சொல்றதெல்லாம் ஏகாதசி இன்னைக்கு பண்றதுன்றது ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. இதெல்லாம் பகவன் நாம ஸ்மரணம் பண்றது, இதெல்லாம் விசேஷம். ஏகாதசி எவ்வளவு விசேஷமோ அவ்வளவு விசேஷம் துவாதசி பாரணம். ஏகாதசி தான் உபவாசம் இருந்துட்டோம், மறுநாள் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்க கூடாது. மறுநாள் பெம்மால பெருமாள் மறுநாள் காத்தால பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு இந்த விரதத்துக்கு உபவாசம் இருக்கிறதுக்கு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை ஆச்சாரியன் மூலமாக உபதேசம் பெற்று அந்த உபவாசம் இருக்கணும், அதுதான் விசேஷம். அதே மாதிரி விரத சமாபனம் பண்றதுக்கும் மந்திரம் இருக்கு. இந்த விரதத்தை முடிக்கிறதுக்கு அந்த பெருமாள் திருவடியில் அந்த விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா துவாதசி விரதத்துக்கு துவாதசி பாரணைக்கு சங்கல்பம் பண்ணிட்டு துவாதசி பாரணை பண்ணணும். துவாதசி அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட வேளையில அது என்ன துவாதசி இருக்கிறதுக்குள்ள நாம பாரணம் பண்ணணும். துவாதசி இருந்து நிறைய நாள் இருந்ததுன்னா ஆறு நாளைக்குள்ள பண்ணணும். அந்த ஹரிவாசரம்னு சொல்றது துவாதசியினுடைய முதல் கால் பாகம், அது ஏகாதசி மாதிரி நினைக்கணும். ஆகையெல்லாம் முதல் கால் பாகம் இருந்ததுன்னாக்கா அந்த கால் பாகத்தை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம்தான் பாரணம் பண்ணணும்ன்றதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. ஆகையால ஏகாதசி உபவாசம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் துவாதசி பாரணையும் சொல்லியிருக்கிறபடினால துவாதசி பாரணையும் நாம பண்ணணும். இந்த ஏகாதசி தினத்துல கூடிய வரைக்கும் எவ்வளவு பகவன் நாமாவ சொன்னமானாக்க எவ்வளவு பலன் இருக்கோ, மீதி நாளில் பகவன் நாமாவை சொல்றது காட்டிலும் ஏகாதசி இன்னைக்கு சொன்னமான விசேஷ பலன் வருதுன்றது வாஸ்தவம். அதே மாதிரி தப்பு காரியம் பண்ணமானாக்க அந்த தப்பு காரியங்களுக்கும் பல மடங்கு தண்டனை வரும் ஏகாதசி அன்னைக்கு. ஏகாதசி அன்னைக்கு பொய் சொல்றது, ஏகாதசி அன்னைக்கு ஒரு அஸ்லீலமான வார்த்தைகளை சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் பழிக்கிறது, பிறரை பழிக்கிறது, இப்படிலாம் பண்ணமானாக்க இதனால வரக்கூடிய பலன்றது எங்கேயோ போகும் சார். ஆகையால ஏகாதசி அன்னைக்கு கூடிய வரைக்கும் மீதி நாள்லாம் பொய் சொல்லலாமா, மீதி நாள்லாம் தப்பு காரியம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்கா மீதி நாள் பண்ணினா வர தப்பு காரியத்துக்கு வர தண்டனையை காட்டிலும் பன்மடங்கு தண்டனை ஏகாதசி அன்னைக்கு வரும். ஆகையால ஏகாதசி அன்னைக்கு எந்த ஜந்துவையும் ஹிம்சை பண்ணாதையும் எந்த பாரையும் யாரையும் துன்புறுத்தாமலும் நாம நடந்துக்கணும்ன்றதும் இந்த அம்சத்துலையும் நாம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி நாம நடந்துக்கணும்ன்றத இந்த ஏகாதசி விரதானுஷ்டானத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். நாளைய தினத்துல ஏகாதசி இருக்கச்சு, கூடிய வரைக்கும் ஏகாதசி அன்னைக்கு அர்ச்சாமூர்த்தியாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான சேவிக்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு முயற்சி பண்ணி சேவிச்சு அதை பண்ணி கிருதார்த்தராக ஆகணும். இப்படி ஏகாதசி உபவாசாதிகள் இருந்து எம்பெருமானுடைய பிரீத்தி பாத்திரமாக எல்லாரும் ஆகணும்னு பிரார்த்திச்சுண்டு உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். கவிதா கே கே சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.